سلام عليك يا رسول، سلام عليك يا حبيب، سلام عليك صلوات الله عليك. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك صلوات الله عليك. بار رسول نبي نبي adalah cahaya இறைவன் வாழில் செல்வோம். யா நபி சலாம் அலைக, யா ரசூல் சலாம் அலைக, யா ஹபீப் சலாம் அலைக, ஸலவாத்துல்லாஹி அலைக. யா நபி சலாம் அலைக, யா ரசூல் சலாம் அலைக, யா ஹபீப் சலாம் அலைக, ஸலவாத்துல்லாஹி அலைக. All the messengers and the prophets shining bright from the night.